శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిహమాంత మహాదేశికాయ నమః శ్రీమతే భవదే భాగ్యహారాయ మహాదేశికాయ నమః శ్రీమతే బగులభూషణ మహాగురవే నమః శ్రీతరంగవహనందినీ హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అళన్మేల్ మంగానాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిదార్కి కేసరి వేదాంతాచార్య పరియోమే సన్నిధత్తాం సదాహృతి శ్రీరుందుధోప్పులు తిరువేంగణముడయాన్ పారందొచ్చున్న పడమొడియుల్ ஓரொன்று தானேயமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மானேரப்போ மளவும் வாழ்வு ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயனவா பாகவதாளுக்கு அநேக நமஸ்காரங்கள். நேற்றைய பர்யந்தம் சுவாமி தேசிகனுடைய தயாசதகத்திலே 46 ஸ்லோகங்கள் பிராப்தமாயிடுத்து, நேற்றைய தினம் 46 ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே தாத்பரியார்த்தம் என்னன்னு சுவாமி என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இந்த தயை தேவியாகிய அவளுடைய நியமனத்தாலே இந்த வேங்கடாச்சலபதியானவர் நம்ம மாறிக்கக்கூடிய இந்த மானிடப் பிரிவுகளை இந்த அதிபயங்கரமான சம்சார சாகரமாகிய சமுத்திரத்திலிருந்து கரையேற்றி விடுவதற்கு ஞானசாரமாகியும் தனக்கு வேறான பிரணவம் என்னும் மூலத்தோடும் கூடியதான இந்த சாஸ்திரம் என்னும் விரல்கள் சாகைகள், வேதத்துக்கு எத்தனை சாகைகள் உண்டோ அதை போல எம்பெருமானுக்கு நம்ம அதனுடைய ஹஸ்தத்திலே விரல்கள் இருக்கு. அந்த அழகான நிர்தோஷம் உள்ளபடியதான சாஸ்வதமான சாஸ்திரமாகிய கையை அளித்து இந்த மானிடப் பிறவிகளை சம்சாரமாகிய அந்த தீயிலேந்து காப்பாத்துகிறான், அதுக்கு வந்து தயாதேவி நியமிக்கிறாள்னு சாதிச்சார். அடுத்தது 47 ஸ்லோகம். வித்வத் சேவா கதக நிகஷைர் வீதபங்காசயானாம் பத்மாகாந்த பிரணயதிதயே தர்ப்பணம் தே ஸ்வசாஸ்திரம் லீதாதக்ஷாம் சதனபசரே லாலயன் விப்ரலிப்சாம் மாயாசாத்ராண்யமபிதயிதும் தத்வத் பிரபன்ன பிரதீபான். இதுல பத்மா காந்தகா ஹே ஸ்ரீனிவாசனே சம்போதனம் பண்ற தயாதேவியே, வித்வத் சேவா கடக நிகழ்ச்சி அப்படின்னா, வித்வத் சேவா இந்த வித்வான்கள் இருக்காளே, எது பிரம்மம்னு தெரிஞ்சவா, சுமையான கல்விகள் சூழ வந்தாலும் தொகை இவை என்று அறிஞ்சவா, அவளுடைய பரிகரணங்களாகிய இந்த கேதான்கொட்டை, கேதான்கொட்டைன்னா கணத்துல ஜலம் வந்து அசுத்தமா இருக்கும்போது இந்த கேதான்கொட்டைய அந்த கூப்பத்துல கணத்துல கொட்டிட்டாக்கா தீர்த்தம் வந்து அசுத்தம் நீங்கி ரொம்ப தெளிஞ்சு போயிடும். அப்பேற்பட்டதான வித்வான்கள் இவர்கள் கலங்கிய ஞானத்தை ஒரு தெளிந்த நீரோடையாக கொடுக்கக்கூடியவர்கள் நம் வித்வான்கள், நம் சம்பிரதாய ஆச்சாரியர்கள்னு சாதிக்கிறார். இப்படிப்பட்டவா என்ன பண்றா அப்படின்னாக்கா, இந்த மகான்களான தத்துவ ஞானிகளுடைய அவளுக்கு நாம் பண்ணும் சேவை ஆச்சாரிய கைங்கரியம், பரம பாகவதாளுடைய கைங்கரியம், இந்த சேவை என்கிற கேதாங்கொட்டை அதனுடைய பிரபாவத்தாலே நாம் செய்கின்ற அந்த பாபம் என்னும் சேறு அது முழுவதுமா நீங்கி அந்த தீர்த்தம் எப்படி சுத்தி அடையுமோ அதை போல இந்த மனசு படைச்சு அசுத்தமான மனசு சுத்தி அடைந்த மனசாகி அதனுடைய பிரயோஜனத்திற்காக ஒரு தர்ப்பணம் ஒரு கண்ணாடி போன்ற பகவத் சாஸ்திரத்தை நம்முடைய திருவேங்கடத்தான் ஸ்ரீனிவாசன் மலையப்பன் ஏற்படுத்துகிறான்னு முதல்ல சொன்னார். அதுக்கு இன்னொரு விஷயம், அதுக்கு சமீபத்திலே லீலையில் சமர்த்தையான ஏமாற்றும் இச்சை, லீலா வினோதம்னாலே பொய்யுமையும் கலந்துதான் இருக்கும். அதை அந்த இச்சையை லாலனம் செய்து கொண்டு இந்த தயாதேவியை சரணடைந்தவர்களுக்கு எது சாத்விகமான குணம் உள்ளவா தயாதேவியை சரணடைகிறா, அவளுக்கு விரோதியான ஆசூர பிரகிருதிகள் அவளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நிர்வாகம் பண்ணுவதற்கு மோக சாஸ்திரங்களையும் எம்பெருமான் கொடுக்கிறான்னு சாதிக்கிறார். அதுக்கு மாயா சாஸ்திரம்னு பேரு. பௌத்த மதத்தை தள்ளிட்ட ஒரு மாதிரி மாயை, ஜெயின மதம் வேற வருத்தம். எது வேதத்தை ஒத்துக்காதோ அந்த மதத்தை நம் சுவாமி தேசிகன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எம்பெருமான்னா எல்லா சாஸ்திரத்தையும் கொடுக்கிறான், வணங்கம் துறைகள் பலபலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவையவைதோர் அணங்கும் பலபலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இறங்கு நின்னோரை இல்லான்னு சுவாமி நம்மாழ்வார் திருவிருத்தத்தை சாதிக்கிறார். எத்தனையோ சாஸ்திரமும் எத்தனையோ பவ சன்னதிகளும் இவன் தான் கொடுக்கிறான். எவ்வளோ இருந்தாலும் எதை இவன் தொழுவது என்பது அவருடைய ஆச்சாரியால் காட்டி கொடுக்கிறா. அப்ப சீமன் நாராயணே பரதேவதை என்பதை புரிஞ்சுக்கிறான். எத்தனையோ வந்து மாம்பழம் இருக்கு, ஒரு 99 சொத்த மாம்பழம் இருக்குன்னா ஒரு மாம்பழம் நல்ல மாம்பழம்னா அந்த மாம்பழத்தை தேடி நாம் போறோம். அப்ப நமக்கு ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்றா, வழிகாட்டுறா. அப்படி போகும்போது நம் மனசுல இருக்கக்கூடிய சேடானது நீங்கி தெளிந்த நீர்வாடையா ஆறுது. அதுக்கு அந்த கேத்தான் கோட்டைய உபமானமா எடுத்து காட்டுறேன்னு சுவாமி தேசிகன். இந்த மோகன மோகமாகிய சாஸ்திரம் மாயா சாஸ்திரத்தையும் பெருமாள் கொடுக்கிறான். கீழ்ப்பாசனத்தில் வேத சாஸ்திரத்தை எம்பெருமான் சாஸ்திரபாணியின்னு சொல்லி இந்த சம்சார சாகரத்திலிருந்து நம்மை கரையேற்றுவதற்கு எம்பெருமான் சாஸ்திரபாணியா நின்றான் அப்படின்னு சொன்னார். இந்த வேத சாஸ்திரங்கள் என்ன பண்றது, இந்திரன் சந்திரன் இத்தியாதி தேவதைகளையும் சில இடங்களே ஸ்தோத்திரம் பண்றது. சீனிவாசனுடைய தயைதான் சத்தியம் என்றும் இன்னாருடைய பிறருடைய தயை வந்து ஒரு காணல் ஜலம் போல் வெறும் தோற்றமா இருக்குன்னு போன தசகத்திலே சாதிச்சார் சுவாமி தேசிகன். வேத சாஸ்திரத்துல எல்லா தேவதைகளுக்கும் இதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. ஆனா சீனிவாசன தயை மாத்திரம் அதை மட்டும் நாம் அவலம்பிப்பது ஏற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டா, இது சாஸ்திரத்தை மட்டும் பார்க்காத புராணாதிகளையும் பார்க்கணும். இதுல சீனிவாசன் இப்படி இந்த எம்பெருமான் தான் உத்தம தேவதையாக காட்டப்படுறது. அதுல எம்பெருமானை ஆராதிக்கக்கூடியதான பாஞ்சரார்த்த ஆகவங்களை பகவத் சாஸ்திரம்னு சொல்றா. இந்த சாஸ்திரத்தில் என்னன்னா பகவானுடைய அந்த மிகமையான பெருமை அது மட்டும் கண்ணாடி போல தெளிவா காட்டப்படுறதுன்னு பெரிவா நிர்வாகம். ஆனா வேறு தேவதைகளை அந்த மாதிரி பிரதிபலிக்கக்கூடியதான தர்ப்பணத்தை எங்கும் காட்டல. அதனாலே அந்த சாஸ்திரம் தயாதேவிக்கு கண்ணாடி போலாகும்னு சொல்றா. தயாதேவி அந்த சாஸ்திர கண்ணாடியிலே நன்றாக பிரதிபலிக்கின்றாள் அப்படின்னு சொல்லி நம்முடைய பரத்துவம் எதுன்னு அறிஞ்ச நம் பெரியவானம் ஆச்சாரிய சேஷ்டர்கள் மனநசீல்களெல்லாம் அவள் திருவடியிலே நாம் நீடித்த காலம் ஆசிரியித்து அவர்களுடைய அந்த குருபாத சேவை என்னும் கேத்தாங்கொட்டையால் நம்முடைய மனத்தில் உள்ள அழுக்குகளையெல்லாம் நீக்கி மனதை நன்றாக தெளிய வைத்து நிர்மலமான அந்த ஒரு ஹிருதயம் எந்த சிஷ்யனுக்கு இருக்கோ அந்த பகவானுடைய பெருமையும் தத்துவத்தையும் உள்ளபடி தெளிய காட்ட இந்த பகவத் சாஸ்திரமாகிய தயாதேவி இருக்கா இல்லையா, அவளுக்கு ஒரு சந்தோஷம், அவளுடைய முகத்திலே ஒரு சிரிப்பை பார்க்கணும், அவளுடைய முகோல்லாசத்திற்கு ஒரு முகம் கொடுக்கும் கண்ணாடி போலே சீனிவாசனால் இந்த தர்ப்பணமானது ஏற்படுத்தப்பட்டதுன்னு நிர்வாகம் இங்க. மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் மாயா சாஸ்திரங்கள், வேதத்தை வேத பாஹ்ய குதுஷ்டிகள், வேதத்துக்கு ஒத்துக்கொள்ளாதவா, வேதத்துக்கு விரோதியானவள், அவளை பத்தி இங்க நம்ம வந்து புசுகரிக்க வேண்டாம். தள்ளுபடி பண்ணிட்டார் தேசிகன் எல்லாரையும். ஆனா நம்ம ஆச்சாரியார் மொழி ஒரு சாத்வீகமான குணாதிசயங்களும் பிரகிருதியா உள்ளவா, இதர மாயா சாஸ்திரங்களை நாடி செல்வதில்லை, ஏறெடுத்தும் கண்ணால பார்க்க மாட்டான். ஏன்னா அது பெருமாளை பத்தி பேசல, ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கு. இது நம்ம எம்பெருமான் வேத விகிதமான அந்த வேத பிரதிபாத்தியனான எம்பெருமான் ஆழ்வாராதிகளாலே ஆராதிக்கப்பட்டவனும் விபாஷ்ய ஆள வந்தார் சுவாமி தேகன் இத்தியாதி ஆச்சாரியர்களாலே மிகவும் கொண்டாடப்பட்டதான பெருமாள், அவன் என்ன சொன்னான், அகலில் அகலும் அணுகில் அழுகும் என்று சுவாமி நம்மாழ்வா சாதிச்சது போலே அவனிடத்திலே நாம் சென்றால் நமக்கு அவன் நம்மை நோக்கி பத்தடி வருகிறான். அவனை விட்டு நாம் விலகும் போது நம்மை விட்டு ஒரடி மட்டும் விலகி இந்த ஜீவாத்மா என்னை விட்டு போகிறானே என்று அவன் திருவுள்ள கலக்கத்தோடு செல்கிறான்னு வியாக்கியானம் பண்றா. இப்படிப்பட்ட ஆச்சாரியால் நாராயணனே பரதேவதை என்பதை நமக்கு காட்டிக் கொடுப்பதாலே அந்த சாஸ்திரமே நமக்கு வந்து தெளியப்பட்ட சாஸ்திரம்னு தெரிஞ்சுக்கிறோம். இதர சாஸ்திராதிகள் எல்லாம் மாயா சாஸ்திரங்கள் அப்படின்னு நம்மளுடைய ஆச்சாரியால் நமக்கு கொடுத்து அதையே சுவாமி தேசிகன் தயாதேவி மூலமாக நமக்கு இந்த சீனிவாசனானவன் நமக்கு வந்து அனுகிரகம் பண்றான். நம்ம ஆச்சாரியாருடைய அவளுக்கு நாம் பண்ணுகின்ற கங்கிரத்தாலே தெளிந்த மனசை பெற்று தயாதேவி சந்தோஷப்பட்டதாலே அவளுக்கு ஒரு முகோல்லாசமாக இந்த சாஸ்திரமாகிய கண்ணாடியாய் சீனிவாசனால் அனுகிரகிக்கப்பட்டதுன்னு இந்த பாசுரத்தோடைய தாத்பரியார்த்தமா அமைஞ்சிருக்கு. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.